నూతన రంగనహరితరాడబ్దాత్మ విద్యాలయం శ్రీమన్నూతన లక్ష్మణహరితరాజ్ సంప్రాప్త తుర్యాశ్రమం శ్రీవాసేంద్ర కటాక్ష సంతత సుధా లక్ష్యాత్మయోకాంక్షితం శ్రీమన్నూతన వాగరీశయమినం భక్త్యాశ్రయామో గురుం నవ్యవాగీచ యోగీంద్ర హయాస్య పరసేవినం బ్రహ్మతంత్ర స్వతంత్ర హర్యం భజామ స్వాత్మ సంపదం యస్య వాగ్వృద్ధి పర్యంతాయ తిరార సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణ బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. శీరొన్నతూ పుల్ త్రివేంకటముడయాన్ పారొన్నచ్చొన్న పదమొడియుల్ ஒண்ணுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேறப் போமளவும் வாழ்வு. சீரார் தூப்புள் பிள்ளையந்தாரி என்று செழுந்தமிழால் வே நேராக வேதாந்த தேசிகர் தாளினை கீழ்மொழிந்தான். ஏரார் மறைப்பொருள் எல்லாம் எடுத்து உலகுயவே சீராகிய வரதாரியன் பாதம் துணை நமக்கே. சபாயை நம தேசிகனல்லால் தெய்வமில்லை என்ற தலைப்பிலே அரங்கேறி கொண்டிருக்கக்கூடிய இந்த உபன்யாசத்தில் தினமும் ஒரு தேசிக பிரபந்த பாசுரத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். முதலிலே சுவாமி தேசிகன் விஷயமாக அருளி செய்யப்பட்ட பிள்ளையந்தாதி பாசுரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதன்படி இன்று ஏழாவது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். வினைகால் உமக்கு இனி வேறோரிடம் தேட வேண்டும் என சினமேவி முன்போல் சிதைக்கும் வகை இங்கருதி கண்டீர் எனதில் ராமானுத முனியின் உரை சேரும் தூப்புல் புனிதன் என் புந்தி புகுந்து திகழ்ந்து பொருந்தினரே. வினைகால் உமக்கு இனி வேறோரிடம் தேட வேண்டும் என சினமேவி முன்போல் சிதைக்கும் வகை இங்கு அருதி கண்டீர் எனில் ராமானுத முனி இன்னுரை சேரும் எங்கள் தூப்புள் புனிதன் என் புந்தி புகுழ்ந்து திகழ்ந்து பொருந்தினரே. போன பாசுரம் வித்தகன் வேதியன் அப்படின்ற பாசுரம். அந்த பாசுரத்தில் சுவாமி தேசிகனுடைய திருநாமத்தை சொன்ன மாத்திரத்தினாலேயே அனைத்து விதமான பாபங்களும் நாசமாகும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதாவது பாபங்கள் திரும்பி வராமல் போய்விடும் அப்படின்னு சொன்னார். பாபங்கள் எப்படி திரும்பி வராமல் போகும் ஒரு கேள்வி வருது. பழைய வாசனை அப்படின்னு ஒன்று இருக்கிறதா இல்லையா? சாஸ்திரமே பாபங்களை மூன்று விதமாக சொல்லியிருக்கு. சஞ்சிதம், ஆகாமி, பிராரப்தம் அப்படின்னு மூன்று விதமான பாபங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்படி இருக்கும்பொழுது எப்படி பாபங்கள் அப்படியே சென்றுவிடும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்கள்ல கூட பார்த்தீங்கன்னா தததிகம உத்தரபூர்வாகையோகோ அஸ்லேஷ விநாசோ தத்யபதேசாத் அப்படின்ற சூத்திரங்கள்ல கூட உங்களுக்கு பிராரப்த கர்மாக்களை அனுபவித்துத்தான் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படி இருக்கும்பொழுது சுவாமி தேசிகனுடைய திருநாமத்தை உச்சரித்த மாத்திரத்திலேயே பாபங்கள் நமக்கு ஒட்டாது அப்படின்னு நீர் சொன்னீரே, எப்படி பொருந்தும்? சாஸ்திரத்திற்கு விரோதமாக அல்லவா இருக்கின்றது? ஏனென்றால் பழைய வாசனையை கொண்டு பாபங்கள் நம்மிடத்திலேயே இருக்கும், அது திரும்ப திரும்ப வர பிரயத்தனம் செய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கேன். அப்படி இருக்கும்பொழுது எப்படி நீர் இந்த மாதிரியான ஒரு சுவாமி தேசிகன் திருநாமத்தை உச்சரித்த மாத்திரத்தில் பாப வாசனை கழியும் அப்படின்னு எப்படி சொல்லப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்காக இந்த இடத்துல இந்த பாசுரத்தை அருளி செய்கிறார் சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரரான குமாரநாயணாச்சாரியார். வினைகால் உமாக்கு, வினைகால் பாபங்கள் பலவிதம் இல்லையா? அடியேன் வந்து சஞ்சிதம், ஆகாமி, பிராரப்தம் அப்படின்னு பாபங்களுடைய வகைகளை அடியேன் தெரிவித்தேன். ஆனால் பாபங்கள் பல வகையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால்தான் பகுவச்சனத்தில் காண்பித்தார், வினைகள் அப்படின்னே காண்பித்தார். பாபங்களே அப்படின்னு திரும்ப திரும்ப வர முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பாபங்களை பார்த்து இவர் சொல்கிறார், பாபங்களே அப்படின்னு கூப்பிடுறார். வினைகள் உமக்கு, ஏ பாபங்களே, பாபங்கள் அநேக விதம் அப்படின்றதை காண்பிப்பதற்காகவே இந்த இடத்துல இப்படி சொல்லப்பட்டது. இப்போ ஏற்கனவே சொன்னோம், வைகுண்டன் அப்படின்னு எம்பெருமான் திருநாமத்தை உச்சரித்தால் அக விநாசமானது ஏற்படும், பாபங்கள் நசிக்கும். அப்படி இருக்கும் பொழுது பாபங்களுக்கு நாசம் எப்படி வரும் அப்படின்னா, எம்பெருமானுடைய திருநாமத்தை உச்சரித்தால் பாபங்களுக்கு நாசமானது ஏற்படும். அப்படி இருக்கும்பொழுது சுவாமி தேசிகனுடைய திருநாமத்தை உச்சரித்தால் எப்படி பாபங்களுக்கு நாசமானது ஏற்படும் அப்படின்னு சொன்ன உடனே அதற்காக அருளி செய்யப்பட்ட பாசுரம் தான் வித்தகன் வேதியன். அதில் சொல்லும்பொழுது கண்டிலேன் என் கடுவினையே அப்படின்னார். கொடிய பாபங்கள் எல்லாவற்றும் போனது போனதாகவே இருக்கின்றது, இவருடைய திருநாமத்தை உச்சரித்த மாத்திரத்திலே அதை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னார். அதனுடைய வாசனையை கூட நான் அனுபவிக்கவில்லை அப்படின்னு சொன்னார். இப்போ வினைகால் உமக்கு இனி வேறோரிடம் தேட வேண்டும், ஏ பாபங்களே நீங்க போய் வேறோர் இடம் தேடிக்கொள்ளுங்கள், இனிமே வந்து உங்களுக்கு நீங்கள் தங்குவதற்கென்று இருப்பிடமானது எனக்குள்ள இருக்க முடியாது, என்னகத்திலே உங்களுடைய இருப்பிடம் என்பது இனி இருக்கவே இருக்காது. ஏன்னான் அடியேன் வந்து சுவாமி தேசிகனுடைய திருவடியை தஞ்சம் புகுந்து அவருடைய திருநாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கின்றேன், ஆகையினால நீங்க இனிமே என்னுள்ள வாசம் செய்ய முடியாது, அதனால நீங்க போய் வேற இடத்த தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். அதனால்தான் வினைகால் உமக்கு இனி வேறோர் இடம் தேட வேண்டும், இப்போ நீங்கள் இருப்பதற்கு வேறோர் இடம் தேடிக்கொள்ளுங்கள். இப்போ பெருமாளை ஆசிரியித்தால் நம்முடைய பாபங்கள் நாசமாகுமா நாசமாகாதா அப்படின்னு சந்தேகங்கள் எழலாம், சந்தேகம் வரலாம், வராமல் இருக்காது. நான் எம்பெருமான் திருவடியை பற்றிக் கொள்கிறேன், என்னுடைய பாபங்கள் பாப சம்பந்தங்கள் ஒழியுமா ஒழியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம், அதெல்லாம் சாஸ்திரத்தில் ஏகப்பட்ட விசாரங்கள் அதில் இருக்கு. புண்ணிய பாப கர்மாக்களுக்கு பலமா எம்பெருமானுக்கு பலமா அப்படின்னு ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்கள்ல ஏகப்பட்ட விசாரங்கள் இருக்கு. ஆனா ஆச்சாரியனை அண்டி அவருடைய உபதேசத்தின் மூலமாக நாம் நடந்து கொண்டால் ஆச்சாரியனுடைய திருவாக்குப்படி நம்முடைய செயல்கள் இருக்குமாயின் அதன் பிறகு நமக்கு பாப சம்பந்தம் என்பது வரவே வராது, அதில் சந்தேகமே வேண்டாம். ஆச்சாரியனை சமாசிரயணம் செய்தால் அப்படின்னா என்ன அர்த்தம், ஆச்சாரியனை அண்டினால் நமக்கு பாப சம்பந்தம் துளி கூட இருக்கவே இருக்காது, சித்திர் பவதி அப்படின்னு சாஸ்திரமே சொல்றது. ஏன் இதில் சொல்றாரு முதற்கவி ஆழ்வார் சார், பண்டைவல்வினை மாற்றி அருளினான், பழைய பாபங்கள் எல்லாவற்றையும் திருத்தி பணிகொண்டான், மாற்றி அருளினான். யாரு? அஸ்மத ஆச்சாரியன் இந்த காரியத்தை செய்தார். அப்ப ஆச்சாரியனுடைய திருவடியை பற்றி கொண்டால் நமக்கு பாப சம்பந்தம் என்பது வரவே வராது, உண்மையாக பற்றி கொள்ளக்கூடியவருக்கு. அதுலயும் ரொம்ப முக்கியம். அப்ப இது ஒன்னே போறோம், சுவாமி தேசிகனுடைய திருவடியை தஞ்சம் புகுந்தால் சுவாமி தேசிகனுடைய திருநாமத்தை உச்சரித்தால் நமக்கு பாப சம்பந்தம் என்பது வரவே வராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வேறாக ஏற்றி இருப்பாரை வெல்லுமே மற்றவரை சாற்றி இருப்பார் தவம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பகவத் விஷயத்தில். அதன்படி ஆச்சாரியனுடைய திருவடியை பற்றி கொண்டவர்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் நேரவே நேராது, ஆகையினால ஏ பாபங்களே நீங்கள் வேறோர் இடம் தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டார். என இச்சினமேவி முன்போல் சிதைக்கும் வகை இங்கு அரிது கண்டீர், இங்கு அரிது கண்டீர், இனிமே வந்து முன்னாடி போல என்னை சிதைக்க முடியாது. முன்னாடி நான் வந்து பாபங்களை பண்ணேன், அதனுடைய பலன்களை அனுபவித்துக் கொண்டிருந்தேன், நீங்கள் என்னை வாட்டி எடுத்தீர்கள். யாரை பார்த்து சொல்றோம்? பாபங்களை பார்த்து சொல்றோம். நீங்கள் என்னை வாட்டி எடுத்தீர்கள் இல்லையா, நித்தியம் நித்தியம் ஏதோ ஒரு கஷ்டத்தை கொடுத்து கொண்டே இருந்தீர்கள், அதனால முன்போல் சிதைக்கும் வகை இங்கு அருதி கண்டீர், இனிமே அது முடியவே முடியாது. ஏன்னா ஆச்சாரியனை அண்டி தேகாவசானத்திலே மோட்சம் அப்படின்னு அவருடைய திருவடியை பற்றி கொண்டு ஆச்சாரிய கிருத்தியமோ உத்தர ஆச்சாரிய நிஷ்டையோ உக்தி நிஷ்டையோ ஏதோ ஒரு நிஷ்டை பிரகாரம் அடியேன் வந்து ஆச்சாரியனை சமாசிரயித்து நான் வந்து அவருடைய திருவாக்கின்படி ஏதத் தேகாவசானே மாம் தொத்பாதம் பிராபயஸ்வயம் என்று சொல்லக்கூடிய அளவிலே நான் வந்து இந்த தேகாவசானத்திலே மோட்சத்தை பெறும்படியாக ஒரு சித்தியானது எனக்கு ஏற்பட்டு விட்டது. ஏன்னா ஆச்சாரியனுடைய கட்டாட்சம், ஆச்சாரியனுடைய கட்டாட்சம் இருக்கிறபடினால எனக்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையவே கிடையாது. அதனால்தான் அடியன் சொன்ன சித்திர் பவதி. அப்ப இப்படிப்பட்ட ஒரு எண்ணமானது எனக்குள்ள இருக்கு. காரணம் என்னன்னா ஆச்சாரியனுடைய திருவடியை திருவடி தாமரைகளை அடியன் தஞ்சம் புகுந்து கொண்ட காரணத்தினாலேயும் அவருடைய திருநாமத்தை பிரதிதினம் உச்சரித்துக் கொண்டே இருக்கக்கூடிய காரணத்தினாலும் வினைகால் உமக்கு இனி வேறோர் இடம் தேட வேண்டும், முன்போல் சிதைக்கும் வகை இங்கு அருது கண்டீர். என்ன பண்ண மாதிரி பண்ண முடியாது இல்லையா? ஒரு சாஸ்திரத்தில் ஒரு வாக்கியம் இருக்கு, பத்தம் பத்தம் ஹி ஹந்தா அப்படின்னு. பிரதிதினம் பத்த ஜீவர்களை வாட்டி எடுப்பதற்காகவே நாங்கள் இருக்கின்றோம் அப்படின்னு பாபங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கு. ஆனா அது இன்னுமே முடியாது. ஏன் அப்படின்னா என்னுடைய ஆச்சாரியனுடைய திவ்ய கட்டாட்சம் என் மேல விழுந்திருக்கு. அப்போ என்னுடைய என் மேல அவருடைய திவ்ய கட்டாட்சம் விழுந்திருக்கக்கூடிய அளவிலே உங்களால் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால முன்போல் சிதைக்கும் வகை இங்கு அருது கண்டீர். இப்போ நான் வந்து பிராரப்த கர்மாக்கள் பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விட்டது. நேற்றைய பாசுரத்தில் பார்த்தோம், நான் புக்தம் க்ஷீயத்தே கர்ம கல்பகோட்டி சதைரபி அப்படின்னு சொன்னப்பட்டபடியினால பிராரப்த கர்மாக்களையும் அனுபவித்தே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முன்னாடி எனக்கு ஒரு கலக்கம் ஏற்பட்டது. ஆச்சாரியனுடைய திருவடி தாமரைகளை தஞ்சம் புகுந்து கொள்வதற்கு முன்பு பாப பலன்களினால் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். இப்படிப்பட்ட பாபம் என்னை வாட்டி எடுக்கின்றதே, இதிலிருந்து மீள்வதற்கு என்ன வழி தெரியவில்லையே அப்படின்னு கஷ்டம் எனக்குள்ள இருந்தது. ஆனா நான் இப்ப அப்படி இல்லை, எது வந்தாலும் பிரியமாகவே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். எல்லாம் ஆச்சாரியனுடைய திவ்ய கட்டாட்சத்தின் மூலமாக அனைத்தும் சரியாகிவிடும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. முன்போல் சிதைக்கும் வகை இங்கு அருது கண்டீர் அப்படின்னா முன்னாடி போல ஒரு கிளேசத்தை எனக்கு நீங்க ஏற்படுத்தவே முடியாது. ஏ பாபங்களே, முன்னாடி எனக்கு நீங்க பல கஷ்டங்களை கொடுத்தீர்கள், இனிமேல் எனக்கு நீங்க என்ன கஷ்டத்தை கொடுத்தாலும் அதை பெருசாவே நான் எடுத்துக்க மாட்டேன். முன்பு குண்டூசியால நீங்க என்ன குத்தினா கூட அது எனக்கு பெரிய கஷ்டமா தெரிந்தது. ஆனால் இப்பொழுது நீங்கள் கடப்பாறையால் என் மண்டையை பிளந்தால் கூட எனக்கு அது பெரிய கஷ்டமாகவே தெரியாது. ஏன்னா என்னுடைய ஆச்சாரியன் என்னை ரட்சிப்பார் அப்படின்ற எண்ணம் மகாவிஸ்வாசம் எனக்கு அதிகமா இருக்கு. ஆகையினால எனக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லை. அதனால இங்கு வகை அருது கண்டீர் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ எண்ணில் ராமானுசமுனி இன்னுரை சேரும் தூப்புல் புனிதன் என் புந்தி புகுந்து திகழ்ந்து பொருந்தினரே. இதுல நடுவுல ஒரு பதம் இருக்கு, சினம்மேவின்னு ஒரு பதம் இருக்கு. சினம்மேவின், ஏன்னா முன்னாடி சினம்மேவினா உன்னுடைய கோபம் அதிகமானபடியினால ஓயாமல் என்னை இம்சித்துக் கொண்டிருந்தீர்கள் அப்படின்னு அர்த்தம். ஏ பாபங்களே, உங்களுடைய ஆட்சி அப்போ இருந்தது, அதனால பிரதி தினம் என்னை வாட்டி வதைத்துக் கொண்டிருந்தீர்கள். உங்களுடைய ஆக்ரகத்தினால உங்களுக்கு இருக்கக்கூடிய பலத்தை கொண்டு என்னை பிரதி தினம் வாட்டி வதைத்துக் கொண்டிருந்தீர்கள், ஓயாமல் ஹிம்சித்துக் கொண்டிருந்தீர்கள். இனிமே என்ன ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இங்கு இன்னுரை சேரும், அதுவும் எப்படிப்பட்டவர் அப்படின்னா ராமானுஜமுனி இன்னுரை சேரும். ஏரணி கீர்த்தி ராமானுஜமுனி இன்னுரை சேர் அப்படின்னு சொன்னா போல எம்பெருமானார் திருவாக்கின்படி அடியேனுக்கு அனைத்து விதங்களிலும் அனைத்து விஷயங்களையும் உபதேசித்து அருளின அஸ்மத ஆச்சாரிய சார்வபௌமரான சுவாமி தேசிகன் திருவடி தாமரைகளை தஞ்சம் புகுந்த காரணத்தினால, அதாவது தானும் தன்னுடைய வம்சத்தாரும் உஜ்ஜீவிக்கும்படியாக அவர் எனக்கு அனைத்து விதமான உபதேசங்களையும் அளித்தார். அப்ப அவருடைய உபதேசத்தின்படி நடந்து கொண்டிருக்கக்கூடிய அடியேனை நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு அர்த்தம். ஒரு வாக்கியம் இருக்கு இல்லையா, நாட்டில் உள்ள பாவமெல்லாம் சும்மனாதே கைவிட்டோடி தூறுகள் பாய்ந்தனவே அப்படின்னு சொன்ன இல்லையா ஆழ்வார். அந்த மாதிரி எல்லாமே பெருமை ஒரு காரியமும் இல்லாமல் விலகி சென்று விட்டன பாப்பங்கள்லாம். என்னதான் வாட்டி வதைக்கணும், வெறுமை இருந்து என் பக்கத்தில் வெறுமை தான் நின்றுருக்குது. ஏன்னா எப்பவும் முழுமையாக ஆச்சாரியனுடைய திவ்ய கட்டாட்சத்தை பெற்றவனாக நான் இருக்கிறேன். அப்போ நீங்கள் என்ன என்ன பண்ண முடியும், என்னை ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் உங்களுக்கு வேற வேலையே இல்லை. எப்பேற்பட்ட ஆச்சாரியன்னு கேட்குறீங்களா, உரை சேரும் யார், ராமானுஜமுனி இன்னுரை சேரும் இல்லையா, ஸ்ரீமத் யதிவர புவஸ்ரோத்ர குஹரேன்னு சொன்னார் சாஸ்திரத்தில். அப்படி யதீஸ்வரருடைய வார்த்தைகளை ஒன்று விடாமல் இந்த லோகத்தில் உள்ள ஜனங்கள் உஜ்ஜீவிப்பதற்காக அனைத்தையும் உபதேசித்து அருளின சுவாமி தேசிகனுடைய உரையை கேட்டு அதன்படி நடந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நாங்கள். அப்படிப்பட்ட எங்கள் தூப்புல் புனிதர். ஏன்னா தூப்புல் புனிதன், தூப்புல்ற வம்சத்துக்கு சுயமாகவே புனிதத்துவமானது இருக்கும். அப்படி சுயமாகவே புனிதராக இருக்கக்கூடிய ரகுவம்சத்தில் காளிதாசன் சொல்றான் இல்லையா, ரகுவம்சத்தவர்கள் ராமன் இப்படி இருக்கிறதுல ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவர்கள் வம்சத்தார்களே அப்படிப்பட்டவர்கள் தான் இல்லையா. ஆரம்பத்திலேருந்தே சொல்லிவிட்டா இல்லையா, ஆஜன்ம சுத்தானாம்னா சோகமா அஜன்ம சுத்தானாம் ஆபலோதய கர்மனாம் ஆசமுத்ர க்ஷிதீசானாம் ஆனாகரத வர்த்மனாம். ஆரம்பத்திலிருந்தே சுத்தமானவர்கள் தான் அவர்கள்லாம். ராமன் இப்படி இருப்பதில் ஆச்சரியம் கிடையாது. அது மாதிரி தூப்புல் புனிதன், தூப்புல் வம்சத்தில் அவதரித்திருக்கக்கூடிய விஸ்வாமித்திர கோத்திரத்தில் அவதரித்திருக்கக்கூடிய அனைவருமே புனிதர்கள் தான். சிரவண நட்சத்திரத்தில் அவதரித்தது அருளின எல்லாருமே புனிதர்கள் தான். அது ஸ்ரீனிவாசனாக இருந்தாலும் சரி, அது சுவாமி தேசிகனாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்கும் வித்தியாசமே கிடையாது. ஏன்னா அவரே தான் இவர், இவரே தான் அவர். அதனால பரிசுத்தம்ன்றது அவர்களுடைய வம்சத்தாருக்கே இருக்கக்கூடிய குலதனம் அது. அப்படிப்பட்ட என் புந்தி புகுந்து திகழ்ந்து பொருந்தினரே. ஏன்னா நான் வந்து நீச்சனேன் நிறைவொன்றுமிலேன் அப்படின்னு நாம் சொல்லிட்டு இருக்கோம். நாசம் நான் நங்கன் பாசம் வைத்த பரம்சோதிக்கு அப்படின்னா எங்களுக்கு வேற கதியே இல்லை. எங்களை ஒரு ஆளாக்கியதரு அஸ்மத் ஆச்சாரிய சார்வபௌமரான சுவாமி தேசிகன். அதனால எங்களுக்கு எந்த விதமான கதியும் கிடையவே கிடையாது. அதனால சுவாமி தேசிகனுடைய திருவடி தாமரையை தஞ்சம் புகுந்த காரணத்தினால, ஏ பாப்பங்களே உங்களால் அடியனை ஒன்றும் செய்ய முடியாது, உங்களுடைய கர்ம சம்பந்த வாசனை கூட எங்களுக்கு வரவே என்னிடத்துல ஒட்டவே ஒட்டாது. தைரியமா சொல்றார் இந்த இடத்துல சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரர். காரணம், ஆச்சாரியனுடைய திருவடி தாமரைகளில் வைத்திருக்கக்கூடிய ஒரு மகாவிஸ்வாசம். நாமும் அப்படியே ஆச்சாரியனுடைய திருவடி தாமரைகளில் மகாவிஸ்வாசத்தோடு வாழ்வோம் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை இன்று முடித்துக் கொள்கிறேன். நாளை மற்றொரு பாசுரத்தில் பார்க்கலாம். வினைகால் உமக்கு இனி வேறோரிடம் தேட வேண்டும், என இச்சினமேவி முன்போல் சிதைக்கும் வகை இங்கு அருது கண்டீர். எனில் ராமானுஜமுனி இன்னுரை சேரும் தூப்புல் புனிதன் என் புந்தி புகுழ்ந்து திகழ்ந்து பொருந்தினரே. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.